கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. பெருமாளுடைய திருவருளால திருமகளுடைய திருநாமங்களை அனுபவிச்சென்றிருக்கோம். வாரந்தோறும் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய ஏழாவது திருநாமமான சுரபி அப்படிங்கறதுக்கு அர்த்தத்தை இந்த வாரம் பார்ப்போம். போன வாரம் நாம் அனுபவிச்ச திருநாமம் விபூதி அப்படிங்கிறது. ஸ்ரீ லக்ஷ்மி தேவி உபய விபூதியும் தனக்கு உடைமையாக வச்சிருக்கா அப்படிங்கறத பார்த்தோம். அவ்வளவு சொத்து உடையவள். பொதுவா நிறைய சொத்து இருக்கக்கூடியவர்கள் தாராள மனசோட இருப்பார்கள்னு சொல்ல முடியாது. அப்படி பார்க்கறது கஷ்டம். சொத்து உடையவர்கள் கிட்டக்க ஒருத்தன் போய் கேட்டா ஒண்ணுமே கொடுக்காத சில பேர் உண்டு. கேட்டா கேட்டதுல ஒரு சின்ன பகுதிய ரொம்ப யோசிச்சு கொடுக்கற சில பேர் உண்டு. பல தடவை அலைய விட்டு கொடுக்கற சில பேர் உண்டு. இல்லனா குடுத்துட்டு சொல்லி காமிக்கிற சில பேர் உண்டு. இப்படி பல ரகங்கள். ஆனா எல்லா சொத்துக்களுக்கும் சுவாமினியா இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி தேவி அள்ளி அள்ளி உடனே கொடுப்பாளாம். அப்பேற்பட்ட கருணை உடையவள். ரபா அப்படிங்கிற சப்தத்துக்கு கருணை அப்படின்னு பொருள். ரபா அப்படிங்கிற சம்ஸ்கிருத தாதுக்கு கருணை அப்படின்னு அர்த்தம். சுரபி அப்படின்னா உடனே கருணையை பொழியக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சுரபின்னு பிராட்டிக்கு திருநாமம். உடனே கருணையை பொழிவாளாம். இவள் உடனே கருணையை பொழிவதை நம்ம பல இடங்கள்ல பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான்காவது திருநாமமான சர்வபூத ஹிதப்ரதா அப்படிங்கறதுக்கு அர்த்தத்தை பார்த்தோம். அதுல நாம பார்த்தது என்ன? சீதாதேவி ஹனுமான் கிட்டேந்து ராட்சசிகளை காப்பாத்தினான் அப்படின்னு பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அசோகவனத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது என்னன்னா, இந்த சமயம் ஸ்ரீ ராமபிரான் லங்கைக்கு புறப்பட்டு வரவே இல்லை. சீதாதேவி அசோகவனத்துல சிறை இருக்கா, ராட்சசிகள்லாம் சுத்தி துன்புறுத்தின் இருக்கா. அந்த சமயத்துல த்ரிஜடை அப்படின்னு விபீஷணனுடைய புத்திரி அந்த இடத்துல இருக்கா. இவள் மட்டும் சீதாதேவிக்கு ஆதரவா இருப்பா. அவளுக்கு எம்பெருமான் ஸ்வப்னம் சாதிக்கிறார். தான் வந்து லங்கைக்கு ஒரு காலனாக வந்து ராட்சசர்கள் எல்லாம் ஒழிச்சு ராவணனை ஜெயிச்சு சீதைய அழிச்சுண்டு போற மாதிரி ஒரு ஸ்வப்னம் கொடுக்கிறார். அத வந்து த்ரிஜடை சீத கிட்டக்க சொல்றான். சீத கிட்டக்க இந்த ஸ்வப்னத்தை சொல்லிட்டு சுத்தி இருக்கிற ராட்சசிகள் கிட்டக்க அவ ஒரு விஷயத்த சொன்னான். ராகவாதி பயங்கோரம் ராட்சசானா உபஸ்திதம் அப்படிங்கிறான். ராகவன் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆபத்து காத்துருக்கு ராட்சசர்களுக்கு. ராமன் பெரிய ஆபத்து விளைவிக்க போறான். அந்த ஆபத்திலிருந்து நம்மள காப்பாத்தணும்னா அது இந்த சீதையால மட்டும்தான் முடியும். அவளை போய் நம்ம சரணம் அடையலாம். அவள் ரொம்ப சுலபை. இத்தனை நாள் நம்ம அவளை திட்டி இருக்கோம், என்னென்னவோ துன்புறுத்தி இருக்கோம். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம நம்மள ராகவன் கிட்டே இருந்து அவனுடைய குரோதத்திலிருந்து நம்மளை காப்பாத்துவோம், அதனால இவளை சரணமடையலாம் அப்படின்னு சொல்றார் ராட்சசிகள் கிட்டக்க த்ரிஜடை. பிரணிபாத பிரசன்னாகி மைத்திலி ஜனகாத்மஜா, வெறும்ம போய் காலில் விழுந்துட்டா போறோம், நம்மளை காப்பாத்திடுவா இந்த சீதை அப்படின்னு சொல்றான். இப்படி த்ரிஜட்டை சொல்லின்னு இருக்கும் பொழுது இந்த ராட்சசிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துண்டாளாம். சில பேர் யோசிக்கிறா, இந்த த்ரிஜட்டை சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு. சில பேருக்கு தோன்றதான், த்ரிஜட்டை நம்புள்ள ஒருத்தியா இருந்துட்டு சீதைக்கு ஆதரவா இருக்காளே, இந்த விஷயத்த போய் ராவணன் கிட்டக்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாளாம். இன்னும் சில பேர் யோசிக்கிறா, ஒரு கால் த்ரிஜட்டை சொன்னது நிச்சயமானா அப்புறம் நம்மளுடைய கத்தி என்ன, போனா போறது, காலில் தானே விழணும், விழுந்து வச்சுடுவோம் அப்படின்னு யோசிக்கிறாளாம். இப்படி பல பேருடைய மனசுல பல கற்பனைகள் ஓடிட்டு இருக்கு. இவாள்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அந்த சீதாதேவி தன்னுடைய பர்த்தாவான ராகவன் விஜயம் கொண்டார் அப்படின்ற சந்தோஷ செய்தி கேட்ட உடனே என்ன சொன்னானா, அவோச்சத்யதி தத்தியம் பவேயம் சரணம் ஹிவா. ஒரு கால் இந்த கிருஜட சொன்னது உண்மையானா கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு அபயம் கொடுக்கிறேன், ராமன் கிட்ட இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படிங்கிறா. இந்த இடத்துல இன்னும் ஒண்ணுமே நடக்கல, இவாள்லாம் வந்து காலில் கூட விழல, என்னை காப்பாத்துன்னு கூட சொல்லல. ஆனா ஒரு கால் அந்த ஆபத்து நேருமானால் கட்டாயம் உங்களை எல்லாரையும் நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிறா. என்ன, நீங்கள்லாம் திரிஜட்டைய சேர்ந்தவர்கள், திரிஜட்டை எனக்கு ஆதரவா இருக்கா, அது ஒண்ணு போறாதான் அவங்களை காப்பாத்துறதுக்கு அப்படிங்கிறா. இப்படி கருணைய பொழியறதுக்கு காப்பாத்துறதுக்கு ஒரு வியாஜத்தை தேடிட்டு இருப்பாளாம் சீதா பிராட்டி. அப்பேற்பட்ட கருணையை உடனே சுரக்க கூடியவள் இவள் சுரபி அப்படின்ற பெயர் பெற்றவள். சுரபின்னு பசுமாட்டுக்கு ஒரு பேர் உண்டு. அதுக்கு ஏன் அப்படி பேருன்னா, பசுமாடானது பால் கறக்கும், தன்னுடைய கண்ணுக்குட்டிய பார்த்த உடனேவே பால் கறக்கும். ஒரு கால் அந்த கண்ணுக்குட்டி அந்த இடத்துல இல்லாம போனா பாலை கறக்கிறதுக்கோசரம் தோல் கன்றுன்னு ஒன்ன கொண்டு வருவாளாம். தோல் கன்றுனா கண்ணுக்குட்டி மாதிரி தோலை போத்தி அதுக்குள்ள வெக்கல் எல்லாம் அடைச்சு வச்சிருப்பா. அந்த தோல் கன்ற பார்த்தா கூட இந்த பசுவானது பாலை கறந்துடுமா. இந்த தன்மை, இந்த கருணை எதனால வந்தது இந்த பசுமாட்டுக்குன்னா, பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால வந்தது. அதனாலே அது சுரபின்னு பேர் பெற்றிருக்கு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் இந்த பசுமாட்டான சுரபிக்கும் லக்ஷ்மி தேவியான சுரபிக்கும். பசுமாடு அந்த தோல்கன்று தோல்கன்றுதான் தெரியாம பாலை சுரக்கிறது. லக்ஷ்மி தேவி நம்மெல்லாம் உண்மையான பக்தி இல்லாதவர்கள்னு தெரிஞ்சுண்டே கருணைய சுரக்கிறான். அந்த இடத்துல அந்த ராட்சசிகளுக்கெல்லாம் உண்மையான பக்தி இருந்ததா, சரணமடையணும்னு நினைச்சாளா? இல்ல. ஆனா ஏதோ மனசுல ஓடிட்டு இருக்கு, அதனாலயே போனா போறதுன்னு இறங்கி காப்பாத்திட்ட. அப்பேற்பட்ட கருணையுடையவள் இந்த சுரபி. இந்த சுரபி அப்படின்னு பேர் பெற்றவர்கள் இன்னும் சில பேர்லாம் இருக்காளாம். அவள்லாம் யாருன்னா ஆச்சாரியர்கள். சுவாமி தேசிகன் சொல்றார், கறக்கும் கருத்துடை தேசிகர் கன்றென நம்மை எண்ணி சுரக்கும் சுரபிகள் போல் சொருகின்றனர் சொல்லமுதே அப்படிங்கிறார். அதாவது தேசிகர்னா ஆச்சாரியர்கள். நம்மள கன்றுன்னு நினைச்சுப்பாளாம், கண்ணுன்னு நினைச்சி சுரக்கும் சுரபிகள் போல மாடை போல சொருகின்றனர் சொல்லமுதே. சொல்லமுதான உபதேசங்களை சுரப்பார்களாம் நமக்காக, நம்மெல்லாம் கடை தேரணுங்கிறதுக்காக. எந்த ஆச்சாரியன் இப்படி சொல்லமுதை சுரந்தார் அப்படின்னு பார்த்தா, பிரதமாச்சாரியனான எம்பெருமான் கீதாச்சாரியன் அவர்லேருந்து ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற ஆச்சாரியன் வரைக்கும் எல்லாரும் சுரக்கிறார்கள். பிரதமாச்சாரியனான எம்பெருமான் கீதையை சுரந்தான். எப்படி சுரந்தான்னு பார்த்தா, உபனிஷத்துக்கள் ஆகிற பசுமாட்டிலிருந்து அர்ஜுனனான கன்றை வச்சுண்டு கீதையாகிற அமுதை சுரந்து நமக்கு கொடுத்தார். அப்பேற்பட்ட சுரபியா எம்பெருமான் இருந்ததுக்கு காரணம் என்ன, தன்னுடைய மகிஷியான சுரபி லக்ஷ்மி தேவி அவளை சந்தோஷப்படுத்துவதற்காக தான் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. சுரபி அப்படின்ற திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அற்புதமா ஒரு நிருப்தி ஸ்லோகம் பண்ணியிருக்கார். சுரபிர் லக்ஷ்மிஹி கஸ்மாத் நனு ரப ராபஸ்ய இத்யதோ தாதோஹோ ஸ்வித்யுபசர்கோத் யாத் வரையா குருதே தயாம் ஹி சுரபிஸ்ஸா. இன்றைய தினம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி. இந்த சுரபியான லக்ஷ்மி தேவிய நினைச்சுண்டு அவளுடைய கணவனான சுரபியான கீதாச்சாரியனை வழிபட்டு நல்ல கதியை அடைவோம். வாங்கள் பக்தியுடன் ஜபிப்போம். சுரபியை நமஹா.